எங்கே என் மணிகண்டனே, ஜனையாளும் தர்மாத்மனே, அலைகடல் ஓய்ந்ததென்றா அவனையும் நிலைக்கிடுமா, அன்பின் திருவுருவா அடியவனை பொறுமா, எதற்காக மறைந்தாலும் ஏகாந்த மன்னா, எங்கே என் மணிகண்டனே, ஜனையாளும் தர்மாத்மனே. ஜகமென்னும் தந்தையிலே நானும் உங்கள் பொம்மையா, சூத்திரதாரி நீ அல்லவே, ஐயப்பா காத்திரதாரி நான் அல்லவா, எங்கள் மீது கருணை கண்டு உங்கள் விஸ்வரூபம் காட்டி தரிசனம் தருவாய் பிரபே, நீ இன்று எந்த நாடு நீரில்லாத கடல், உயிரிருந்தும் ஜடமானே எதற்கு இந்த உடல், நாளும் உன்னை கொள போத கைகள் என இல்லை என்றால் இல்லையில் இல்லை, எங்கே என் மணிகண்டனே, ஜனையாளும் தர்மாத்மனே, அலைகடல் ஓய்ந்ததென்றால் அவனையும் நிலைக்கிடுமா, அன்பின் திருவுருவா அடியவனை பொருளான், எதற்காக மறைந்தாலும் ஏகாந்த மன்னா.